கணவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான், என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான், என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் காதல் நீதான், என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான். போயிருப்பா போடா போய் எழுப்பிடுறான் அவனை.